உங்களுக்கு வார்த்தைகள் பிடிக்குமா? என் கேள்வி புரிஞ்சுதா? வார்த்தைகள் பிடிக்குமா அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தைகளை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு, கவிதையோ கதையோ நாவலோ படிக்கக்கூடிய புத்தகங்களினுடைய வார்த்தை ஜாலங்களை பார்த்து மயங்கி அப்படியே நிற்கக்கூடிய நபர்களா நீங்கள்? எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, எனக்கும் ஒரு காலத்தில் இந்த போதை கணிசமாக இருந்தது. வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தைகளால் பல பேர் செய்யக்கூடிய விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். இதனுடைய எதுகை மோனை பிடிக்கும். இதனுடைய தாள லயம் பிடிக்கும். இதுக்குள்ளே துவண்டு புரண்டு புதஞ்சு கிடக்கக்கூடிய பொருளை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மயக்கம் இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய பொருளை வாங்கிறதுல நமக்கு ஒரு தடையாக இருந்துடும். வார்த்தைகள்லேயே மயங்கிடுவோம், அந்த எதுகை மோனையிலேயே மயங்கிடுவோம், அந்த சந்த நயத்திலேயே மயங்கிடுவோம், அதனுடைய இசை மெட்டு உள்ளுக்குள்ளே ஊடுருவி வரக்கூடியதுலேயே மயங்கிடுவோம். இந்த மயக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது சொல்ல வேண்டிய செய்தியை நம்ம காது வரைக்கும் கொண்டு போகாது. பல நேரங்களில் சில பேரை அறிமுகப்படுத்தும் பொழுது கூட, அவங்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, விலாசம் எல்லாவற்றையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த நபருடைய முகம், கை கால் உருவம், அவங்க உடுத்திருக்கக்கூடிய உடை, அவங்களுடைய பேச்சு, அதில் இருக்கக்கூடிய வார்த்தை நயம், இதெல்லாம் பார்த்து மயங்கி நின்று முழுமையாக அந்த நபர் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படிங்கிறத வாங்கிக்காமையே போயிடும். அப்புறம் அவங்க கிளம்பி போகும்பொழுது மீண்டும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டது கூட உண்டு, இவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சத்தோட, ஒரு சின்ன தயக்கத்தோட, வெட்டத்தோடு நம்ம கேட்டது கூட உண்டு. வார்த்தைகளுக்கு இந்த ஒரு சக்தி உண்டு. இது ஒரு பெரிய வல்லமை தான். இதை தாண்டறதுக்கு கொஞ்சம் பொறுப்பு வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும், நிறைய பயிற்சி வேணும். இதை பற்றி பேச வரும்பொழுது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நம்மளை மாதிரியே தான் இந்த வார்த்தைகள் அப்படின்னா குழம்பி குழம்பி போகக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கான். ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லாமே அவனுக்கு ரொம்ப வசீகரமாக இருக்குது, ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது. எவ்வளோ அழகான வார்த்தைகளை எடுக்கிறாரு. சொன்ன வார்த்தையை மீண்டும் இன்னொரு தடவை போய் பயன்படுத்துறது கூட இல்லை. இவருடைய வார்த்தைக்கு, இவருடைய வசியத்திற்கு வார்த்தைகள் கட்டுப்பட்டு நிற்கிற மாதிரி, வா அப்படின்னோடனே வந்தேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய, ஏதோ ஒரு விளக்கு தேய்ச்சா வரக்கூடிய குட்டி பூதம் மாதிரி வார்த்தைகள் வந்து உட்கார அழகு என்ன, அது அவர் கோர்க்கிற ஒரு நளினம் என்ன, லாவகம் என்ன. பையனுக்கு இந்த வசீகரம் ரொம்ப பிடிக்குது, மாணவருக்கு இந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் சாதாரண ஆசிரியர் மட்டும் அல்ல, ஒரு பெரிய ஞானியும் கூட. இவனுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் இவர்கிட்ட வந்து நிற்கிறான். ஆனாலும் இவர் வாயத்திறந்து பேசும்பொழுது இந்த வார்த்தையினுடைய வசீகரத்தில் கட்டுண்டு என்ன கேட்க வந்தோமோ அதை கேட்க மறந்து போயிடுறான். இந்த ஞானியும் இவனுடைய ஆசிரியருமாக இருக்கக்கூடிய இந்த நபர்கிட்ட ஒரு நாய் இருக்குது. அதுக்கு இவருடைய வார்த்தைகளினுடைய வசீகரம் எதுவும் புரியாது, ஆனால் தன் எஜமானன் அப்படின்னு புரியும். தன்கிட்ட மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாருன்னு ரொம்ப புரியும். அதனால் அவர் என்ன சொன்னாலும் அது செய்யும். பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்போம், நாய்களை வளர்க்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதை தூக்கி வீசுவாங்க. அவங்க வீசின அடுத்த நிமிஷம் அந்த நாய் ஓடி போய் அதை கவ்வி கொண்டு வரும். போ, அதை கவ்வி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற ஆணைகள் கூட அவங்க பெரும்பாலும் பிறப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் மொழி பழகிப்போன ஒரு நாயாக இருக்குமே ஆனால், கையை அவங்க வீசினா கூட போதும். சில சமயம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் முன்னால் கொஞ்சம் குறும்பாக கூட இவங்கெல்லாம் செய்கிறது உண்டு. வெறுங்கையை கூட வீசினது உண்டு. இவங்க ஏதோ பொருளை வீசிட்டு தான் நினச்சி நாய் ஓடிப்போய் கொஞ்சம் நேரத்தில் குழப்பமடைஞ்சு கலக்கத்தோடு திரும்பி பார்த்து ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து நின்று வாலாட்டிட்டு நிற்கும். இப்போ இந்த மாதிரி இவர் கையில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் இந்த ஞானி வீசுகிறாரு. வீசும்பொழுது அந்த நாய் ஓடிப்போய் கவ்வி கொண்டு வந்து இவர் காலடியில் வைக்கிது. இன்றைக்கி இவரை பார்க்க வந்திருக்கக்கூடிய அந்த மாணவர் இவருடைய வார்த்தைகளினுடைய அழகில் வசீகரத்தில் மயங்கி பொருள் பெரும்பாலும் பிடிபடாமல் போய் தவிக்கக்கூடிய அந்த மாணவர் வந்திருக்காரு. வந்து இவர்கிட்ட இன்றைக்கி எப்படியாவது கேட்டுடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறார். என்ன பண்ணட்டும், நான் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதெல்லாம் ரொம்ப புரிந்த மாதிரி இருக்குது, பெரிய போதையாக இருக்குது, இன்னும் கேட்கணும்னு தோணுது, பல நேரங்களில் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் கேட்டு முடித்து திரும்பி நான் போனதுக்கப்புறம் மீண்டும் நான் பழைய நானாகவே தான் இருக்கேன். உங்ககிட்ட மறுபடியும் கேட்க வரும்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும்போது புதிய நானாக இருப்பதாக தோணுது, மீண்டும் போனால் பழைய நான் ஆகிடுறேன். எனக்கு இதுலேருந்து வெளிப்பட்டு வெளியில் வரணுமே, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கும்பொழுது அவர் சிரிச்சிட்டே சொல்கிறார், என் நாய் மாதிரி தான் இருக்கேன் நீயும், புரியலை இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொருளை வீசுகிறாரு, ஓடுது, ஓடி போய் கவிட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்தது இதில் தான் ஆச்சரியம், இது எல்லா நாய்களும் பண்ணுறது தானே, இல்லையே அடுத்ததை பார் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையை வீசுகிறாரு. ஏதோ பொருள் இருக்கிறதா நினச்சிட்டு நாலு கால் பாச்சத்தில் அந்த கை வீசப்பட்டது மட்டும்தான் அந்த நாயோட கண்கள் பார்த்துருக்கே தவிர அதில் பொருள் இருக்கான்னு கூட பார்க்கல, ஓடியாச்சு, திரும்பி ஓடி வந்தாச்சு. பார்த்து குழம்பி வந்து நிற்குது, நீ எதையுமே வீசலையே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு நிற்குது. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு மாணவன்கிட்ட, இப்போ தான் நீ இன்னும் கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரலை சுட்டி காமிச்சு, அங்கே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் தெரியக்கூடிய நிலா இருக்கு இல்லையா, அதை கொண்டு வா அப்படின்னு கையை நீட்டுறாரு. நீட்டின அடுத்த நிமிஷம் இந்த நாய்க்கு என்ன தெரியும், அவர் கையை அப்படி நீட்டி வீசின அடுத்த நிமிஷம் ஓடணும்னு தெரியும், அவ்வளோ வேதம். திரும்பி ஓடிட்டு மறுபடியும் வருது, அவர் கையை பார்த்துட்டே நிற்குது, விரலையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கு. மானன் சொல்ல, எனக்கு புரியலை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அவர் சிரிச்சிட்டே சொல்லார், மறுபடியும் நீ வார்த்தைகளுக்குள்ளே சிக்கிற, வார்த்தைங்கிறது ரொம்ப அழகான ஒரு வலை, அதுக்குள்ளே சிக்கிக்கிற. இந்த மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு வலையை வீசுகிறோம், வீசினதுக்கப்புறம் மீனை கையில் எடுத்து வலையை விட்டுடுவோம். முயலையோ வேறு ஏதாவது பிராணியோ பிடிக்கிறதுக்காக சின்ன பொறி ஒன்று வைப்போம், அந்த பொறியில் அந்த பிராணி சிக்கின உடனே பிராணியை எடுத்துகிட்டு பொறியை விட்டுடுவோம். அதே மாதிரி கருத்துக்கள் மனதுக்குள்ளே வசப்படணுங்கிறதுக்காக தான் வார்த்தைங்கிற வலையை வீசுகிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற, கருத்துக்கள் கிடைச்ச உடனே அந்த வலையை விட்டுட்டு கருத்துக்கள் எடுக்கணுங்கிறத விட்டுட்டு வலையை மட்டுமே பிடிச்சு நிற்கிற. இப்போ பாரு, என் நாய் என்ன பண்ணுச்சு, மேலே ஆகாயத்தில் தெரியக்கூடிய அந்த நிலாவை கொண்டு வா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு விரல் நீட்டினேன். அதனுடைய பார்வை எங்கே இருக்குது? மனம் திரும்பி பார்க்குறான், அவருடைய வளர்ப்பு நாயனுடைய கண்கள் அந்த விரலில் தான் இருக்கே தவிர அவர் காமிச்ச நிலாவில் இல்லவே இல்லை, விரலையே பார்த்துட்ருக்கு. சிரிச்சிட்டே அவங்ககிட்ட அவரை தான் சொன்னார், அதற்கு நான் எதைக்காவி கொண்டு வர சொல்கிறேன்னு இலக்கே இல்லை, நான் விரல் காமிக்கிறேன் இல்லையா, என் காட்டக்கூடிய இந்த அம்புக்குறியான விரலை தான் சென்றடைய வேண்டிய இலக்காக அந்த நாய் தப்பாக புரிஞ்சுக்குது. அதே தான் நீ செய்யக்கூடியதும். நான் விதம் விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்துக்களை முன்வைக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, வார்த்தைங்கிற அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டு வார்த்தைகளால் நான் பிடித்து எடுத்து கொண்டு வரக்கூடிய கருத்துக்களை உன் மனசு கொண்டே போக மாட்டேங்கிறேன். இந்த நாய்க்குட்டி எப்படி விரலை பார்த்துக்கிட்டே என்ன காமிக்கிறேன்னு புரியாமல் விரலை பார்த்துட்டு இருந்தது, அந்த மாதிரியே அம்புக்குரிய இலக்கா தப்பாக நினச்சிக்கிறேன். இப்படி படிக்கக்கூடியவங்க ரொம்ப தூரம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மாணவனுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்களுக்காவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல பேருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, பல புத்தகங்களை படிக்கும்போது, எந்த எண்ணத்திற்காக புத்தகங்கள்கிட்ட போகிறோமோ, எந்த எண்ணத்திற்காக அந்த பேசக்கூடிய நபரை கேட்டுட்டு உட்காந்துருக்கோமோ, அது ஒரு போதையாக போகும், அது ஒரு பழக்கமாக போகும், அது ஒரு பலவீனமாக போகும், அது ஒரு வசீகரமாக போகும். ஆனால் பேசக்கூடிய நபராகட்டும், எழுதியிருக்கக்கூடிய புத்தகமாகட்டும், அதை தாண்டி, இந்த வார்த்தை பின்னல்களை தாண்டி, வார்த்தை ஜாலங்களை தாண்டி, வார்த்தைகள் செய்யக்கூடிய இந்த மாய மந்திரத்தை தாண்டி அடியில் அழகான ஒரு கருத்து ஒளிஞ்சிருக்கு. பொறுமையும் பயிற்சியும் நம்பிக்கையும் இருந்து தேடினா அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய போதையை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த விதையான கருத்தை போய் அடைவோம். இனி அந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கணும், வார்த்தைகளை மயங்கி நிற்காமல் அங்கேயே அதோ வந்து எழுதிட்டு அடைஞ்சிட்டோம், நம்ம தான் இலக்கு வந்து தொட்டுட்டோம் அப்படின்னு அந்த நாய்க்குட்டி விரலை பார்த்தோன்னு நினச்சிது அப்படி நினைக்காம விரலை தாண்டி காட்டக்கூடிய இலக்கை நோக்கி போகணும். பயிற்சி வேணும், பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.